Good evening, ladies and gentlemen. Once again, we present you the star of melodies, king of beats, baby sir, incomparable, inayilla, Indrajit. Indrajit, Indrajit, Indrajit, Indrajit, Indrajit, Indrajit, Indrajit. எடக்கு முடக்கான சரக்கு இங்கு எடுத்து தரத்தான இருக்கு. கணக்கு வழக்கேது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு. இழுக்குதா மயக்குதா அடிக்கும் தீங்கு டங்கா கலைஞனின் பாட்டுத்தான். அடிக்கும் தீங்கு டங்கா இது ஒரு வேட்டுத்தான். எடக்கு முடக்கான சரக்கு இங்கு எடுத்து தரத்தான் இருக்கு. கண்ணுக்கு வழக்கேது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு. கவி இசை எனக்கு சிறகுகள் பல திசை பறந்திடும் நினைவுகள் கலர் கலர் கனவுகள். வழிகளில் எனக்கு இல்லை இரவுகள். நான் தொடாத சிகரங்கள் ஏதடி கால் படாத அரங்கது கூரடி கைவராத கலைகளும் ஏதடி மயங்கிடாத மனிதரும் யாரடி. இழுக்குதா மயக்குதா அடிக்கும் தீங்கு டங்கா கலைஞனின் பாட்டுத்தான். அடிக்கும் தீங்கு டங்கா ஒரு வேட்டுத்தான். எடக்கு முடக்கான சரக்கு இங்கு எடுத்து தரத்தான இருக்கு. கணக்கு வழக்கேது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு. இருக்குத மயக்குத அடிக்கும் தீங்கு டங்க கலைஞனின் பாட்டுத்தான். அடிக்கும் தீங்கு டங்க இது ஒரு வேட்டுத்தான். என்னடி அழகிய இளங்கிடி என்னிடம் எதுக்கு இந்த கதக்கள்ளி. சின்னக்கு சின்ன சக்கா சின்னக்கு சின்ன சக்கா மண்ணிடை விழுந்தது மழை துடி. மொட்டுகள் வீறி எட்டு மலர் கொடி கடாட புது புது பூவிலே மயக்குதா அடிக்கும் தீங்கு டங்கா கலைஞனின் பாட்டுத்தான். அடிக்குண்டு இங்கு டங்க இது ஒரு வேட்டுத்தான். எட்டக்கு முட்டக்கான சரக்கு இங்கு எடுத்து தரத்தான் இருக்கு. கண்ணுக்கு பழக்கேத்து இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு. இழுக்குதா மயக்குதா அடிக்கும் தீங்கு டங்க கலைஞனின் பாட்டுத்தா. அடிக்கும் தீங்கு டங்க இது ஒரு வேட்டுத்தா. ஜடக்கு முடக்கான சரக்கு இங்கு எடுத்து தரத்தான் இருக்கு. கண்ணுக்கு வழக்கேது இதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு.